வாசனம் 28. கடமைகள் பின் சென்று காலம் செல்லும்போம் அதனை ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தண்ணே பிரமி பெருந்தனே புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உடனோடு உடனே நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தண்ணே சிறுபேர் அழைக்கவும் சீரியருளாதே இறைவா நீ தாராளோ ரம்பாவாய் ஆழ்வார் ஆண்டாள் எண்பெருமானால் தேசிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியாமே சன்னிதத்தாம் சுதாஹதே ராமானுஜராபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசம் ஆரம்பாம் நாதே அமுன மத்தியமாம் அஸ்மிதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜிருக்ம யாமோதஸ்தைத்ராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசி தயேக் சிந்தோ ராமானுஜிஷிஷரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதியஸ்தனயா விபூதே சர்வம் யதேவ நியமேன மதந்தயானாம் ஆத்யஹ்யன குலபதேவ குலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரீவளம் பிரணமாமி மோதிரா பூதம் சரஸ்ய மாகாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சாருகுலசே கயோகி வாஹான் பக்தம் கிரேண பரகாலே தீன மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமனம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தானிகைதரிசுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்தி சரஸ்வரசுத்தமத்யாபயந்தி சோச்சுஷ்டாயாம் ஸ்ரீநிவலதாம் யாபிலாத் கிருத்யபுங்க்தே கோதாத்தஸ்ய நமேதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவய புதையாண்டாளரங்கற்கு பண்ணி திருப்பாவே பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சொல்லி கொடுத்தால் இச்சொல்ல சூடி கொடுத்து சொல்லக்கூடிய தொல்பாவே பாரியல்ல வல்ல பல்வையாய் நாளினி வெங்குளருக்கு என்னை விதியன்றே மாற்றம் நான் கடவா வண்ணனே நல்க. பாசுரம் 28. கரைகள் பின் சென்று காணம் சேர்ந்தன்போம் அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து ஒன்றன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு ஒருவேளை நமக்கு இங்கொழிக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றன்னே சிறுப்பேர் அழைத்தனவும் சீரி அல்லாதே இறைவாணியதாராய் பரையலோ ரம்பாவாய் கழவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தன்போம் அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றொன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றுன்னே சிறுப்பேர் அழைத்தனவும் சீரியல்லாது இறைவாணிய தாரார் பழையதோ ரொம்பாவாய் சாண்டா ரங்கமனா திருவேஷனம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண மனசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா ஸ்ரீமதி மாத மகாதிஸ்கந்த ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.